அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தொழுகை குரான் துவா திக்ர போன்ற அமல்கள் செய்ய ஆசைப்பட்டால் மேல் பள்ளியிலே இடம் இருக்கிறது, அங்கே போய் கூட தனிப்பட்ட முறையிலே அமல்களும் செய்யலாம். ஆனால் தயவு செய்து எப்படியா இந்த இரவை விழித்திருந்து கழிக்க வேண்டும். இந்துக்களுடைய சிவராத்திரி மாதிரியோ வைகுண்ட ஏகாதசி மாதிரியோ இதை நினைச்சு சும்மா எப்படியாவது விழித்திருந்து பொழுது கழிக்கணும் அப்படி நினைக்காம, அல்லது பள்ளிவாசல்ல சும்மா கடந்து தூங்கலாம் அப்படி மேல்படியில போய் தூங்குறதுனாலையோ, அல்லது இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இங்கே அமல்கள் நடந்துட்டு இருக்கோம், பயன் நடக்கும், இப்பாதத்துக்கு நடக்கும், இங்கே உட்காந்து வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் சேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறதோ, இவை அனைத்தும் உங்களுடைய அமல்களை கெடுப்பது மட்டுமல்ல, இதை விட நீங்கள் வீட்டிலேயே தூங்கி விடுவது மிகவும் சிறந்தது. ஒரு அமலம் செய்யாம வீட்டை தூங்குறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல சேட்டிங் பண்றது அல்லது மேலே போய் மேல் பள்ளியில் நடந்து தூங்குறது, இபாதம் செய்யாம மற்றவர்களை இபாதத்துக்கு இடையூறு ஏற்படுத்துறது, அல்லது சும்மனா உட்காந்து கூடி கூடி கதை எழுப்பது, ஃபித்னா ஃபசாது பேசுவது, அருமை சகோதரர்களே, இப்படி உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாமல், இந்த லைலத்தில் கதிர இரவை பாழாக்கி விடாமல் தயவு செஞ்சு வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கிடுறது நல்லது. அதே மாதிரி தாய்மார்கள் இங்கே வந்து உட்காந்து நீ புடவை எடுத்தாச்சா, நான் புடவை எடுத்தாச்சா, நீ எங்கே எடுத்த, எந்த கடையில் சீப்பாக இருக்குது, எங்கே ஆடி தள்ளுபடி போடுறான் அப்படிங்கிற கதை பேசுறத விட, அல்லது அவர்கள் போட்டிருக்கக்கூடிய நகையையோ அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய உடையையோ மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று அழகு காட்டுவதை விட, தயவு செய்து தாய்மார்கள் அவங்களும் சொல்கிறேன், இபாத செய்யக்கூடிய பெண்களை இபாத செய்ய விட்டுட்டு நீங்கள் வீட்டில் போய் தூங்கிடுங்க. இபாத செய்யணும்னு ஆர்வம் உள்ளவங்க மட்டும் அங்கே இபாத செய்யட்டும். எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பயான் செய்ய பயான் கேட்க விட மாட்டேங்கிறாங்க, திக்ர் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, இபாத செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஏன்னா மாஷா அல்லாஹ் அந்த தரம் பெண்களுக்கு ரெண்டு மாடி ஏற்பாடு செஞ்சுருக்கோம். முதல்லாம் பெண்கள் லேட்டாக வந்தால் திரும்ப அனுப்பிக்கிட்டு இருந்தோம், இடம் இல்லை இடம் இல்லைன்ட்டு. இந்த வருஷம் மாஷா அல்லாஹ் மேல் மாடியும் ஏற்பாடு செஞ்சு அங்கேயும் ஃபேனு லைட்டு பாய் எல்லாம் விரிக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதனால் பெண்கள் நெரிசலாக நெருக்கடியாக இருக்க வேண்டாம், இடம் இல்லாதவங்க மேல் மாடிக்கு போயிடுங்க, அங்கேயும் இடம் இருக்குது அவங்களுக்கு, அங்கே போய் உட்காந்து கதை பேச வேண்டாம். சரி, கீழ் மாடியில் இருக்கலாம், இபாதம் செய்யணும், மேல் மாடியில் போய் கதை பேசலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து இபாதம் செய்வதற்கு இடையூறு செய்யாமல் பெண்கள்கிட்டையும் ஆரம்பத்திலேயே அன்பான வேண்டுகோள், அப்படி உங்களுக்கு இங்கே பயான் கேட்கறதுக்கோ இல்லை இபாதம் செய்யறதுக்கோ இடையூறாக இருந்தால் சேர்த்தா அவங்களை விடலைன்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் போய் அல்லாஹ்வை தூங்கிடுங்க, மற்றவர்களுடைய இபாதத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். ஆகவே தாய்மார்கள் சகோதரர்கள் எல்லாத்தையும் அன்பாக இந்த கோரிக்கையை வச்சுட்டு இன்றைய பயானை ஆரம்பம் செய்கின்றோம். ஏன்னு சொன்னால் நிறைய கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் பாடு பயான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் சேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நானே திறமை பார்க்குறேன், வரும்போது ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஃபோனில் உட்காந்து வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எதுக்கு இங்கே ஃபோனை எடுத்துட்டு என்ன அவசியம் இருக்குது, நீ ஃபோனு கையில் இல்லாட்டா உயிரே போயிடுமா, ஃபோன் கையில் இல்லாட்டா உயிரே போயிடுமா, எதுக்கு ஃபோன் எடுத்துட்டு அவசியம் இருக்குது, செல்ஃபோனுங்கிறது அது ஷைத்தானுடைய ஃபோன், அது ஷைத்தானுடைய கருவி. சரி, ஒரு ஆத்திராவாசத்துக்கு ஃபோன் பேசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இங்கேயும் வந்து பள்ளியாசில் உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் சேட்டிங் பண்ணுறது, அதில் உட்காந்து அட்டடிச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து பள்ளிவாசலுடைய கண்ணியத்தையும் கெடுக்கக்கூடிய காரியம், லைலத்துல் கத்ருடைய புண்ணியத்தையும் கெடுக்கக்கூடிய காரியம். இந்த காரியத்தை செய்து ஷைத்தா அவங்கள செய்ய வச்சு உங்களுடைய அமலை மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக்கில் சேட்டிங் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க மாட்டார், அவர் என்ன பார்ப்பார், என்ன சேட்டிங் பண்ணுறீங்க அப்படின்ட்டு, அவங்களுடைய விவாதத்தையும் கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அவரையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு, ஆமாம் இவர் மட்டும் சேட்டிங் பண்ணுறாரு, நம்ம மட்டும் திக்ரி செஞ்சுட்டு வரணும், நம்மளும் ஃபேஸ்புக் எடுப்போம் அப்படின்னு அவரும் ஃபோன் பண்ணி ஃபோன் எடுத்து ஃபேஸ்புக்கை ஆன் பண்ணுவார். அதனால் சகோதரர்களே, தயவுசெய்து இந்த மாதிரி ஹராமான காரியங்களை பள்ளிவாசல் உட்காந்துட்டு செய்யாதீங்க. அது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஏத்திக்காப்புக்கு இருக்கிறதே பள்ளிவாசலுக்கு வர்றதே இந்த உலக தொடர்புகள்லாம் வேண்டாம், அல்லாவை நெருங்கணும், அல்லாவுடைய அருளை பெறணும் அப்படின்னு இங்கே வர்றது. அப்புறம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டோம் அந்த ஷைத்தானுடைய தொடர்பு வச்சுருந்தீங்கடா, அப்போ இங்கே வர்றதுனால எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால் தயவுசெய்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் உள்ளே வர்றவங்க தயவுசெய்து தொடர்ந்து உள்ளே வராதிங்க, உள்ளே ஃபுல்லாகிட்டா வெளியே உட்காந்துங்க, மேலே ஏற்பாடு செய்யப்பட்டு மேலே இருந்துங்க, பாலிட்டிக்ஸ் ஃபுல்லாகிட்டா தயவுசெய்து கதவு மூடிடுங்க. சகோதரர்களே, சூரத் ஆலயம்ரானுடைய திருக்குரான் விரிவுரையை நாம் இதுவரை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் உலக வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், உலக வாழ்க்கையை அவர்கள் எப்படி எதிர்நோக்க வேண்டும், உலக வாழ்க்கையை அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொதுவான அறிவுரையை ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்றான். ஏன்னா நம்மவர்கள் இந்த வசனத்தை அல்லது இந்த அறிவுரையை புரிந்து கொள்ளாததின் காரணமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய கோட்பாட்டை விளங்கி கொள்ளாததின் காரணமாக நமக்கு என்னாகுது அப்படின்னு சொன்னால், பல விஷயங்களில் நம்ம பல நேரங்களில் நிலை தடுமாறிடணும். அதாவது உலக செல்வத்தை தேடுவது, உலக செல்வத்தை சேர்ப்பது, உலக செல்வத்தை பயன்படுத்துவது, உலக செல்வத்திலே மூழ்குவது, இந்த விஷயங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய படிப்பினை என்ன, பாடம் என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மாதிரி அறிவுரை நமக்கு சொல்கிறான் என்று தெரியாததுனால இந்த உலக செல்வத்தை தேடுவதிலும் உலக செல்வத்தை சேர்ப்பதிலும் உலக செல்வத்தை பயன்படுத்துவதிலும் நாம் பல பேர் மிஸ்டேக் பண்ணிடுறோம். சில பேர் அதில் பல பேர் அதில் என்ன பண்ணிடுறோம், வழி மாறிடுறோம். அருமை சகோதரர்களே, அதுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் இஸ்லாத்தின் பார்வையிலே அல்லாஹ்வுடைய பார்வையிலே நீங்கள் உலகத்தை சம்பாதிப்பது, உலகத்தை சேமிப்பது, உலக வாழ்க்கையில் ஈடுபடுவது, இதை ஒரு மூமின் எப்படி கையாள வேண்டும், ஒரு மூமின் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விவரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்றான். முதல்ல அல்லாஹ்வுடைய ஆயத்தில் தர்ஜுமாவை பாருங்க. زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينِ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ. அல்லாஹ் சொல்றா, மனிதர்களுக்கு பொதுவாக பின்வரக்கூடியவைகளுடைய முஹப்பத், பின்வரக்கூடிய செல்வங்கள் அல்லது பின்வரக்கூடிய விஷயங்களை பற்றிய முஹப்பத் மனிதர்களுடைய உள்ளங்களிலே அலங்கரிக்கப்பட்டு விட்டது. இதை பற்றிய முகப்பத்து சுயினல் இன்னாஸ், மக்களுக்கு அலங்காரமாக்கப்பட்டு விட்டது, அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஹப்பு ஷஹவாத், சில மனோ இச்சைகளை விரும்புவது, அவர்களுடைய மனோ இச்சைகளுடைய விருப்பம் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டு விட்டது. எந்தெந்த மனோ இச்சை, மினல் நிசா, முதல்ல பெண்கள் மீது கொண்ட மனோ இச்சை, பெண்கள் மீது மனிதர்கள் கொள்ளக்கூடிய இச்சை ஆர்வம் இருக்கிறதே, இது அவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டு விட்டது. ஒல் பனீன், அடுத்து குழந்தைகள், குழந்தைகளை பெற்றுக்கொள்வதிலும் குழந்தைகளை பராமரிப்பதிலும் அந்த குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவதிலும் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனோ இச்சை இருக்கின்றது, இது இவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டு விட்டது. ஒல் கனாத்தேரில் முகந்தரா மின தஹபி வல் ஃபில்லா, சேமிக்கப்பட்ட தங்கம் வெள்ளியினுடைய குவியல்களுடைய மனோ இச்சை, அதன் மீது இவர்கள் கொண்ட ஆர்வம், அதன் மீது இவர்கள் கொண்ட பேரார்வம் இவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டு விட்டது. ஒல் ஹைலில் முசவ்வமா, அடையாளமிடப்பட்ட குதிரைகள், அதன் மீது இவர்கள் கொண்ட இச்சையும் இவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டு விட்டது. ஒல் அன்ஆமி வல் ஹரஸ், அப்புறம் கால்நடைகள், நிலங்கள், நிலங்கள் பூமி, இதன் மீது அவர்கள் கொண்ட இச்சையும் இவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டு விட்டது அப்படிங்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய மனோ இச்சை எதிலெதிலெல்லாம் ஈடுபட்டிருக்கின்றது, பொதுவாக மனிதன் எந்தெந்த விஷயங்களில் மனோ இச்சையை அதிகமாக விரும்புகின்றான் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிட்டு, இந்த மனோ இச்சைகளின் பக்கம் மனிதன் கவனம் செலுத்தலாமா அல்லது கவனம் செலுத்தவே கூடாதா அல்லது கவனம் செலுத்தினால் எந்த அளவுக்கு செலுத்தலாம், இது இஸ்லாமிய பார்வையில் எந்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்டது என்ற விவரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்றான். அருமை சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா ரஅஸு குல்லி கதீஆ, ஒரு மனிதன் உலகத்தை நேசிப்பதுதான் அவனுடைய எல்லா பாவங்களுக்கும் தலையானது என்று சொன்னார்கள். ஹுப்பு துன்யா, இந்த உலகத்தின் மீது கொண்ட மோகம், உலகத்தின் மீது மனிதன் கொண்ட மோகம் இருக்கின்றதே, இதுதான் மனிதனுடைய எல்லா தவறுகளுக்கும் எல்லா பாவங்களுக்கும் தலையானதாக இருக்கின்றது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உலகத்திலே எத்தனை குழப்பங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஃபித்னாக்கள், எத்தனை பாவங்கள் உலகத்தில் நிகழ்கின்றதோ, இந்த எல்லா பாவங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய உலக மோகம், உலகத்தின் மீது மனிதன் கொண்ட வெறி, உலகத்தினுடைய செல்வங்கள் மீது அவனுடைய அதிகப்படியான ஈடுபாடு, அபரிமிதமான மோகம். இந்த ஈடுபாடும் இந்த மோகமும் தான் மனிதனை எல்லா விதமான பாவங்களை செய்வதற்கும் இவனை ஊக்குவிக்கின்றது, தூண்டுகின்றது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் கொண்ட உலக மோகம் அதுதான் அவனுடைய எல்லா விதமான பாவங்களுக்கும் இடையூறாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, எப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னாச்சு, யாராவது ஒரு ஆள் இருந்து பொறுப்பா பார்த்துட்டு சின்ன பசங்க வர்றாங்க, அப்புறம் தட்டிக்கிட்டு விடுவாங்க, எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப். யாராவது ஒரு ஆள் உட்காருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வை சத்தியமாக, இன்னி லா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் இணை வைப்பாளர்களாக மாறிவிடுவீர்களோ, சிறுக்கு வச்சிருவீங்களோ என்று நான் பயப்படவில்லை. எனக்கு பிறகு இணை வச்சிருவீங்க, சிறுக்கு வச்சிருவீங்க, சாமியை வணங்கிடுவீங்க, சாய்பாபாட்டை சங்கராச்சாரியை போயிடுவீங்க, இப்படிலாம் நான் பயப்படல. ஒலாக்கிய நகாஃபு அலைக்கும், நான் உங்களுக்கு எதை பயப்படுகிறேன் என்றால், அன் தனா ஃபஷூ ஃபி துன்யா தனாஃபுஷா, இந்த உலக மோகத்திலே நீங்கள் அதிகப்படியாக மூழ்கி, உலக ஆசாபாசங்களுக்கு அதிகப்படியாக ஆளாகி, அன் துகாத்திலு பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்வீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் அப்படின்னாங்க. எனக்கு பிறகு நீங்க சிறுக்கு வைப்பீங்க, இணை வச்சிருவீங்க, நீங்க காஃபிரா போயிடுவீங்க, முஷ்ரிக்கா போயிடுவீங்களே, அதெல்லாம் நான் பயப்படல, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நீங்க ஒரு தடவை ஈமான் கொண்டா திரும்ப சிறுக்கு போக மாட்டீங்க, குஃபருக்கு போக மாட்டீங்க, எனக்கு அந்த பயம்லாம் இல்லை. உலாக்கின் அஹாஃபு அலைக்கும் தனாஃபுஷூபி துன்யா, இந்த உலக மோகத்தில் நீங்க அபரிமிதமாக ஈடுபட்டு அதிலேயே மூழ்கி, அதனால் உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு தகராறு இதெல்லாம் வந்துருமோ என்று தான் நான் பயப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எதற்கு பயந்தார்களோ அது இன்னைக்கு நடக்குதா இல்லையாங்க? இன்னைக்கு மனிதர்கள் பத்தில சண்டை குழப்பம், முஸ்லீம்கள் பத்தில எத்தனை பிரிவுகள், எத்தனை ஃபசாதுகள், எத்தனை குழப்பங்கள், எல்லாத்துக்கும் பின்புணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஹொப்பு துன்யா, உலகத்தின் மீது உள்ள மோகம், உலகத்தின் மீது உள்ள ஆசை, உலக செல்வத்தின் மீது கொண்ட அபரிமிதமான வெறி, இதுதான் மனிதர்களுக்கு மத்தியிலே அதிகப்படியான ஈடுபாட்டை ஏற்படுத்தி, அதிகப்படியமா அதில் மூழ்கி, அதனால் உங்களுக்கு மத்தியிலே சண்டையும் சச்சரவும் குழப்பங்களும் ஏற்படுகின்றன. ரபிசலான்னு சொல்றாங்க. அருமை சகோதரர்களே, அதனால்தான் இந்த உலக செல்வத்தை எந்த அளவுக்கு தேடுவது. இன்னைக்கு உலக பற்றற்று இருந்தாமா நம்ம எல்லாம்? முடியுமாண்டா? நிச்சயமா முடியாது. ஏனென்றால் உலகத்தை விரும்பாத, செல்வத்தை விரும்பாத, வியாபாரத்தை விரும்பாத, கொடுக்கல் வாங்கலை விரும்பாத மனிதன் உலகத்தில் யாரும் கிடையாது. வியாபாரம் செய்யாம, கொடுக்கல் வாங்கல் செய்யாம உலகத்தில் யாரும் வசிக்கவும் முடியாது. அல்லாஹ் உலகத்திலே நிசாம், உலகத்திலே அமைப்பையே எப்படி படைச்சிருக்கான்னு சொன்னா, எந்த ஒரு மனிதனும் எனக்கு உலக ஆசையே இல்லைங்க, எனக்கு செல்வத்தின் மேலாம் ஆசையே இல்லைங்க, நான் அப்படியே இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு எந்த ஒவ்வொரு மனிதன் உலகத்தில் இருக்க முடியுமாண்டா? முடியாது. எந்த ஒரு சாமியாரா இருந்தா கூட உலகத்துறைய பற்றற்று, உலக ஆசாபாசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட, உலகத்திலேயே மோகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட, உலக பற்றற்ற துறவியாக இருந்தாலும் கூட அவருக்கு நீ பணம் இல்லாம உலகத்தில் வாழ முடியாது. அப்படிதானே? இன்னைக்கு துறவிகளுக்கு தான் அபரிமிதம் பண வேறி, அது வேற விஷயம். துறவின்னு சொல்றவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அபரிமிதமா பண வேறி. இங்கே என்னுடைய நண்பர், நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி, இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ்ல, எப்பவுமே உங்களுக்கு சொன்ன நாலு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்ன நினைக்கிறேன், அதாவது சாதாரண லெவல்ல இருந்து ரொம்ப படிச்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி, அவர் நேரடியாக என்கிட்ட சொன்னது, இங்கே நீங்க இங்கே இந்த என்ன ரோடு, ஜிஎஸ்டி ரோடு, திருச்சிக்கு போற ரோடு, ஜிஎஸ்டி ரோடு, அந்த ரோட்டில் ஒருத்தர் இருக்கார், உலகத்திலேயே ஆம்பளையை பிடிச்சிட்டு அம்மான்னு சொல்லுவாங்க, உலகத்திலேயே ஆம்பளையை பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மான்னு சொல்ற ஒரு கோயில் இருக்குது, அந்த அம்மாட்ட போய் இவர் ஐஆர்எஸ் அதிகாரி, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் உள்ள ஐஆர்எஸ் அதிகாரி, இவர் என்ன பண்றாரு, என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர்லாம் கூட்டிக்கிட்டு அந்த அம்மாட்ட போய் நிறைய எக்கச்சக்கமா சொத்து குமிஞ்சு கிடக்கு அந்த அம்மாட்ட அப்படின்னு சொல்லி அது பெரிய கதையா சொன்னாரு. ஒரு சினிமா படத்துக்கு போற மாதிரி சொன்னாரு, எப்படி அவங்களோட ஆபீசர்லாம் ஏமாத்தி அங்க உள்ள கூட்டு போனாரு அப்படின்னு சொல்லி. அங்க போய் பார்த்தா அம்மா பாக்கெட்ல கையை விட்டாரா 600 கோடி ரூபா கிடைச்சதாம். 600 கோடி ரூபா கரன்சியாவும் தங்கமாகவும் கோல்டாவும் எல்லாம் எங்க இருக்குது, ஆதிபராசக்தி சிலைக்கு கீழே கருவுரையில. இப்போ யாருக்குள்ள நுழைய முடியாது அந்த கருவறைக்குள்ள. 600 கோடி சாமியாருக்கு எதுக்கு இவ்வளவு பணம், உலக பற்றற்றவராக வச்சு அவரு துறவி ஆச்சு அவருக்கு எதுங்க பணம், ஏன்னா இன்னைக்கு சாமியார்களுக்கும் துறவிகளுக்கு தான் அப்படி அபரிமிதமான பணம் சேர்ந்து போய் கிடக்குது. சகோதரர்களே, அப்படி துறவியா ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ முடியுமா? இஸ்லாம் எங்கேயுமே துறவரத்தை வலியுறுத்தவும் இல்லை வற்புறுத்தவும் இல்லை. நீங்க அப்படியே துறவியா போயிடுங்க, அப்படியே வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு போயிடுங்க, யாரோட எந்த சம்மந்தம் வைக்காதீங்க, நீங்க வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, பணம் சம்பாதிக்க கூடாது, பிசினஸ் பண்ணக்கூடாது, அப்படியே இருந்திருங்க என்று இஸ்லாம் எங்கேயுமே சொல்லவில்லை. அல்லாஹ் உலகத்திலே நிஜாம் உலகத்திலே அமைப்பு எப்படி படைச்சிருக்காண்டா, இங்கே வியாபாரம் நடக்கணும், கொடுக்கல் வாங்கல் நடக்கணும், எல்லாமே நடக்கணும். காலையில வீட்டை விட்டு புறப்படும் போது ஒரு தொழிலாளி நினைக்கிறான், நமக்கு யாராவது வேலை தர மாட்டாங்களா, இன்னைக்கு நமக்கு வேலை கிடைக்காதா, அதன் மூலமா நம்ம அநாயத்து கழியாதா என்று தான் தூர ஒரு தொழிலாளி வீட்டை விட்டு புறப்படுறான். ஒரு முதலாளி வீட்டை விட்டு புறப்படுறான் எந்த இடத்துல, இன்னைக்கு யாராவது வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டானா, அவனை வச்சு நம்ம வேலையை சாதிச்சுக்க மாட்டோமா அப்படிங்கிற இடத்த அவன் வீட்டை விட்டு புறப்படுறான். அப்ப தொழிலாளிக்கு வேலை தேவை, முதலாளிக்கு வேலைக்காரன் தேவை. ஒரு வியாபாரி விற்பனை செய்யக்கூடிய வியாபாரி என்ன பண்றான், வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது இன்னைக்கு போய் கடை திறக்கணும், நல்ல பொருட்களை டிஸ்பிளே பண்ணணும், நல்ல அழகான பொருள் தரமான பொருள் வாங்கி வைக்கணும், எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு லாபம் போடணும், போட்டு எப்படி வியாபாரம் பண்ணணும், இந்த மைண்ட் செட்டோட தான் ஒரு வியாபாரி வீட்டுல இருந்து வெளியாகிறான். பொருளை வாங்க வர என்ன பண்றான், தன்னை இருக்கிற பொருளை வச்சு இந்த பணத்தை வச்சு நமக்கு தேவையான பொருளை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அவன் வர்றான். அப்ப இவனுக்கு வாங்குவதற்கு ஒரு பையர் தேவை, அவனுக்கு விற்பதற்கு ஒரு செல்லர் தேவை. சொல்ல புரிஞ்சுங்களா? அப்ப இப்படித்தான் அல்லாஹ் உலகத்தின நிஜாம உலகத்தின அமைப்பை படைச்சிருக்கான். நான் வாங்குறவருக்கு வாங்குற பொருளை பத்தி கவலை இல்லை, விற்கிறவருக்கு விற்கிற பொருளை பத்தி கவலை இல்லைண்டா, இந்த உலகத்தின நிஜாமே தலையில மாறி போயிடும். உலகத்தின நிஜாமே தலையில மாறி போயிடும். அப்ப இந்த உலகமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாக எப்படி படைத்திருக்கிறார் என்றால், மனிதர்களுக்குள் செல்வத்தை பற்றிய ஆசை, செல்வத்தை பற்றிய தேவை, பணத்தின்பால் உள்ள ஈடுபாடு, பணத்தின்பால் இருக்கக்கூடிய மோகம், இப்படி படைச்சுதான் அல்லாஹ் உலகத்துல படைச்சு வச்சிருக்கிறான். இதற்கெல்லாம் எதிராக ஒருத்தன் எனக்கு பண ஆசையே இல்லை, எனக்கு செல்வத்துடைய ஆசையே இல்லை, எனக்கு பணமே வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் துறவியா போறான்னு சொன்னா, அத்தகைய துறவரத்தை அது ஒரிஜினலா துறவரமா இருந்தா, உண்மையான துறவரமா இருந்தா அந்த துறவரத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒருத்தர் பார்த்து கேட்கிறாங்க, மா தஸ்னா, நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொன்னாரு, ஆபதுல்லாஹ வஹதா, நான் அல்லாவை மட்டுமே வணங்கி கொண்டிருக்கிறேன், அல்லாடி வழிபாட்டில் ஈடுபாடா இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப ஈசா அலைஹி ஸலாம் கேட்டா, அதை கேட்கலப்பா, உமா தஸ்னா, என்ன தொழில் செய்யற அப்படின்னாங்க. அந்த மனிதர் சொன்னாரு, அல்லாஹ் வணங்குதான் என்ன வேலை, இல்லப்பா மனைவி மக்கள்லாம், மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவரை என்னுடைய சகோதரர் பார்த்துக்கிறாரு, அவர் வியாபாரம் பண்றாரு, என்னுடைய சகோதரர் வியாபாரம் பண்றாரு, அந்த சகோதரர் என்னுடைய மனைவி மக்களை சேர்த்து கவனிச்சுக்கிறாரு, அவர் மனைவி மக்களுக்கு சோறு போடுறாரு, என் மனைவி மக்களை சேர்த்து சோறு போடுறாரு, நான் என்னுடைய குழப்பம் மட்டும் பார்த்துக்கிட்டு நான் வந்து அல்லாஹ்வுடைய இபாதத்துல முழுமையா மூழ்கி இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மனிதர் சொன்னாங்க, அஹூக்கு அஹூக்கு ஆபது மின்க, உன்னுடைய சகோதரன் தான் உன்னை விட பெரிய வணக்கசாலி, உன்னுடைய சகோதரன் தான் உன்னை விட பெரிய வணக்கசாலி, தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு உன் குடும்பத்தையும் காப்பாத்துறாரு, அவர் தான் உன்னோட பெரிய வணக்கசாலி, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் பார்த்துப்பான்னு சொல்லி நீ காட்டுல போய் மேட்டுல போய் உட்காந்துக்கிட்டு மனைவி மக்களை பத்தி கவலைப்படாம, நீ வியாபாரம் செய்யாம, மனைவி மக்களுக்கு ரிசர்வ் கொடுக்காம, அவங்களும் வஜீவனம் கொடுக்காம நீ போய் இபாதம் செய்ய நினைச்சா நீ இபாதத்தாலி அல்ல அப்படின்னாங்க. ஏனென்றால் அல்லாஹ் சுபானத்துல உலகத்துல நிசாம் அப்படித்தான் படைச்சிருக்கான். ஆனால் இது எந்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்டது? இந்த உலகத்தை நேசிப்பதும் செல்வத்தை விரும்புவதும் இந்த உலக செல்வங்கள் மீது ஆசை கொள்வதும் எந்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்டது என்பதில் தான் நாம் சில குளறுபடிக்கு ஆளாகிறோம், சில சமயம் தடுமாறிடுறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தை நேசிப்பதில் நமக்கு அனுமதி கொடுத்தான், எந்த அளவுக்கு இந்த உலகத்தை சம்பாதிப்பதிலும் செல்வத்தை சேர்த்து வைக்கிறதிலும் அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்தான் என்பதை தெளிவாக்குவதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோக்கம். இது அல்லாஹ் சொல்றான், முதல்ல பெண்கள், எந்த மனிதனுமே வந்து இன்னைக்கு எனக்கு மனைவி வேண்டாம், திருமணம் வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எவனோக்கு இருக்கான்னு சொன்னா, திருமணம் என்பது ஒரு கோட்டை, உள்ளே இருக்க வெளியே வர துடிக்கிறான், வெளியே இருக்க உள்ள போய் துடிக்கிறான், உள்ள பொறுத்து துடிக்கிறான் அப்படின்னாலாம் எவனோ பைத்தியத்தனம் சொல்லிட்டு போயிட்டான். ஆனா அது உண்மை அல்ல. திருமணம் என்பது ஒரு கோட்டை, உள்ளே இருப்பவன் வெளியே வர துடிக்கிறான். அதை கல்யாணம் ஆன போல எப்படா அந்த கல்யாண வாழ்க்கையை விட்டுட்டு சாமியார போன துடிக்கிறானா, வெளியே இருக்கிறான் உள்ள போக துடிக்கிறானா, எப்ப நமக்கு திருமணம் ஆகாது ஆசைப்பட்டு உள்ள போக மாட்டோமா அப்படி துடிக்கிறானா. ஆனால் இயற்கையா அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்டா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனைவியின் மீது மோகமோ பெண் மீது மோகமோ அல்லது பெண் மீது இச்சையோ இல்லாமல் அல்லாஹ் மனுஷனை படைக்கல. ஆனால் அந்த இச்சையை எப்படி ஹலாலான வழியில் தீர்த்து கொள்வது, அந்த மனைவி மீதுல மோகத்தை மனைவி மீதுல அன்பை எப்படி ஹலாலான வழியில் பயன்படுத்துவது என்பதுதான் ஒரு மூமின் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, லா அகாஃபு அலைக்கும், லா அகாஃபு அலைக்கும் அவர் அலர் ரிஜாலி ஃபித்னத்தன் மின் நிசா. ஆண்களுக்கு அதிகமாக ஃபித்னா ஏற்படுத்தக்கூடியது பெண்களை விட ஒரு மிகப்பெரிய ஃபித்னா ஆண்களுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா தரக்து பாதி ஃபித்னத்தன் அவர், எனக்கு பிறகு ஒரு ஆண்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஃபித்னாவை நான் விட்டு செல்லவில்லை, அலர் ரிஜாலி மின் நிசா பெண்களை காட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப பெரும்பாலும் மனிதர்கள் ஃபித்னாக்குள்ளே தீங்குக்குள்ளே அகப்பட்டுக்கிறது பெண்கள் விஷயத்துல தான். பெண்கள் விஷயத்திலே அவர்கள் ஃபித்னாவுக்குள்ளேயும் குழப்பத்துக்குள்ளேயும் ஆளாகி தங்களுடைய ஈமானையும் தங்களுடைய தக்வாவையும் இழந்துவிடக்கூடிய மோசமான சூழ்நிலை மனிதர்களுக்கு ஏற்படுகின்றது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல கவனமா இருந்து கேட்டுங்க, உங்களுக்கு முதல் ஃபித்னாவே முதல் குழப்பமே பெண்கள் தான் அப்படின்னாங்க. அந்த பெண்களை எப்படி மனித நேசிக்கலாம், அல்லாஹ் ஹலாலான வழியில் அவனுக்கு அனுமதித்தபடி திருமணத்தின் மூலமாக, ஒரு பெண்ணால ஒரு பெண்ண ஒரு பெண் மூலமாக ஒரு பெண்ணை திருமணம் முடித்தது மூலமாக உன்னுடைய ஆசை தீரலையா, இன்னொரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்தது மூலமாக உனக்கு தேவை தீரலையா, இன்னொரு பெண் அந்த பெண்ணையும் திருமணம் முடித்தது மூலமாக உன்னுடைய பெண்கள் மீது உள்ள அந்த மோகம் குறையலையா, இன்னொரு பெண், நான்கு பெண்கள் வரை ரப்பல் ஆலமீன் அனுமதிக்கின்றான், நான்கு பெண்கள் வரை ஹலாலான வழியில. ஆனா இன்னைக்கு சகோதரர்களே, மனிதனுடைய இயல்பு என்ன, ஊருக்கு உலகத்து காட்டுறதுக்கு ஒரே மனைவி, ஒரு குலத்து காட்டுறது ஒரே மனைவி, ஆனால் இசைக்கு ஏற்ற மாதிரி ஆசைக்கு ஏற்ற மாதிரி பல பெண்கள்ட்ட போவேன். எனக்கு மனைவி ஒரே மனைவி தான் உலகத்தில் காட்டிக்கிறதுக்காக மனைவிங்கிற பேருக்கு, ஆனால் நான் இச்சை தீர்த்துக் கொள்வதற்காக எனக்கு ஒரு மனைவி போதில்லையா, பல பெண்கள்ட்ட போயிப்பேன் நானு. ஏன்னா இன்னைக்கு சகோதரர்களே, இந்த விபச்சாரம் என்ற இந்த பாவம் இருக்குது பாருங்க, ரொம்ப எளிசாயி போச்சு, ரொம்ப லேசாயி போச்சு, ரொம்ப சர்வசாதாரணமாயி போச்சு. இன்னைக்கு நம்முடைய பெண்களும் எந்த மாதிரி மென்டாலிட்டிக்கு ஆளாகிறான்னு சொன்னா, கணவனுக்கு தன் மூலமா தேவை நிறைவேறல, தன் மூலமா தேவை வந்து முழுமையா பூர்த்தி பெறல அப்படின்டா பெண்கள் எடுத்து சொல்லுவாங்க, நீ எத்தனை பெற்றாலும் போய்க்க, ஆனா கல்யாணம்ங்கிறது நான் ஒத்தி மட்டும்தான். இப்படி சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க, நீ எத்தனை பெற்றாலும் போய்க்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, எவட்டனா விபச்சாரம் பண்ணிக்க, ஹராமான சினா செஞ்சுக்க, ஆனா மனைவிங்கிற அந்தஸ்து என் ஒரு ஆளுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் அந்த அந்தஸ்து கொடுக்க கூடாது. சகோதரர்களே, இது மார்க்கம் தெரியாத, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத, தன்னையும் அழித்து தன்னுடைய கணவனை நரகத்துக்கு அனுப்பக்கூடிய பெண்கள் இப்படி சொல்வார்கள். ஆனால் இரையச்சம் உள்ள பெண்கள், தக்வா உள்ள பெண்கள் இந்த மாதிரி வார்த்தைக்கு ஆளாக மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஆணுக்கு எல்லாருடைய உடம்பு வாகையும் எல்லாருடைய இயல்பையும் எல்லாருடைய தேவையையும் அல்லாஹ் ஒரே மாதிரி வச்சிருக்க மாட்டான். ஒருத்தருக்கு வாழ்க்கை முழுவதும் ஒரு மனைவியே போதுமானது அந்த மாதிரி சில பேர் வச்சிருப்பான். இன்னொருத்தருக்கு அந்த ஒரு மனைவியை கூட திருப்திப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு பலகீனமா வச்சிருப்பான். அப்படி இருக்கிறாங்க, ஒரு மனைவியை கூட திருப்திப்படுத்த முடியாது, அந்த மாதிரி பலகீனமா இருப்பாங்க ஆண்மையில. சில பேருக்கு ஒரு மனைவியோட போதும், சில பேருக்கு இல்ல ஒரு மனைவியால திருப்தி அடைய முடியாது, இன்னொரு மனைவி இன்னொரு மனைவி இன்னொரு மனைவி, நான்கு மனைவி வரை ரப்பல்லாஹ் அனுமதிக்கின்றான். இப்படி சொல்றதுனால உடனே அர்த்தம் இல்ல, எல்லாரும் நாலு நாள் கல்யாணம் பண்ணுங்க அப்படி அர்த்தம் அல்ல. அல்லாஹ் இயற்கையா ஒவ்வொருத்தருடைய உடல்வாகு ஒவ்வொருத்தருடைய அமைப்பை ஒரு மாதிரி படைச்சிருக்கான். அவரவருடைய தேவைக்கு ஏற்றவாறு, அவரவருடைய உடல் வாகுக்கு ஏற்றவாறு, அவரவருடைய ஆன்மீ சக்திக்கு ஏற்றவாறு ரப்பல் ஆலமீன் ஒன்றாகவோ இரண்டாகவோ மூன்றாகவோ அதிகபட்சம் நான்கு வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் ரப்பல் ஆலமீன் அனுமதிக்கின்றான். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஹராமான வழியிலே உங்களுடைய இச்சையை தீர்க்க கூடாது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட பேசிட்டு சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, நீங்கள் ரோட்டில் கிடக்கக்கூடிய ஒரு கல்லையோ முள்ளையோ ஓரமா தீக்கி போடுவதும் சதக்கா இபாதத்தே என்றாங்க. ஹத்தா தஜாலு ஃபீ ஃபிம்ராதீக், உங்களுடைய மனைவியுடைய வாயில அன்பா ஊட்டி விடுறீங்க, சாப்பிட்டு இருக்கும் போது மனைவியுடைய வாயில ஊட்டி விடுறீங்க, இதுவும் சதக்கான்றாங்க. கணவன் மனைவி சாப்பிடும் பொழுது கணவன் மனைவி கூட்டி விடுறாரு, இதுவும் சதக்கான்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த வார்த்தை சொன்னாங்க, உங்களுடைய மனைவியோட வீடு கூடுவதும் சதக்கா அப்படின்றாங்க. சஹாபாக்களுக்கு இது புரியல, யார சொல்ல மனைவி வாயில ஊட்டி விடுற சதக்காண்டீங்க, கல்லையோ முள்ளையோ ஓரமாத்திக்கு போடுற சதக்காங்கிறீங்க, மனைவிக்கு எங்களோட இச்சை தீர்த்து கொள்வதற்காக மனைவியிடத்துல வருதுமா சதக்கா? அதே இச்சையை நீ ஹராமான வழியில் தீர்த்தால் அல்லாஹ் பாவத்தை எழுதும் பொழுது, ஹலாலான வழியில் தீர்க்கும் பொழுது அல்லாஹ் நன்மை எழுதுறான். இதுல உனக்கு என்ன ஆட்சேபனை, உனக்கு என்ன பிரச்சனை? இச்சையை தான் தீர்க்கிறாய், ஆனால் ஹராமான வழியில் தீர்க்கும் பொழுது அந்த இச்சை அல்லாஹ் பாவமா எழுதுறான், ஹலாலான வழியில் தீர்க்கும் பொழுது அல்லாஹ் அதை சவாபாக நன்மையா எழுதுகின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமை சகோதரர்களே, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி இன்னொரு பிரபலமான ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் இருந்து பாருங்க, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை, ஒரு அற்புதமான ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சாலையில் போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு அந்நிய பெண்ணை பார்க்குறாங்க, அவங்களோட உள்ளத்திலையும் ஒரு விதமான சலனங்கள் ஏற்படுது, உள்ளத்தில் சலனங்கள் ஏற்படுது. உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக வீட்டுக்கு வந்தாங்க. தன்னுடைய மனைவி சௌதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவ அழைக்கிறாங்க, அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுறாங்க. இது முடிஞ்சு போச்சு, இது இப்படியே விட்டுற வேண்டியதானே. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் மெம்பர்ல ஏறினாங்க, சஹாபாக்களை பூரா கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, சோதரே இன்னைக்கு உலகத்தில் எந்த தலைவனும் எந்த சாமியாரோ அல்ல எந்த மத தலைவரும் செய்ய துணியாத காரியம், எந்த மத தலைவரும் செய்ய துணியாத காரியம், எந்த சமுதாய தலைவரும் எந்த அரசியல் தலைவரும் எந்த ஆட்சியாளனும் செய்ய துணியாத காரியம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ரோட்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண் என்னை சரணப்படுத்தி விட்டாள். யாருங்க? நபிஸ்லாம் சொன்னாங்க, ஒரு பெண் என்னை சரணப்படுத்தி விட்டாள், நான் உடனடியாக என்னுடைய மனைவி சௌதா இடத்துல சென்றேன். அங்கே சௌதா குணாக்க பனாத்துன் சிறுமிகளோடு உட்கார்ந்து சுருமா அரைத்துக் கொண்டிருந்தாள். ரசூலுல்லாஹி விலா வரைய சொல்றாங்க, நான் உடனே என் மனைவி சௌதா இடத்துல சென்றேன், அங்கே சௌதா உட்கார்ந்து சிறுமிகளோடு உட்கார்ந்து சுருமா அரைத்துக் கொண்டிருந்தால், என்னுடைய தேவைக்காக அழைத்தேன், என்னுடைய தேவையை பூர்த்தி செய்தேன். இது சொல்லுங்கிற அவசியம் என்ன இருக்குது? இது சொல்லுங்கிற அவசியம் என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ் தேவை பூர்த்தி தான் எல்லாத்தையும் சொல்லணுமா? ஆமா, நான் நீ சோறு சாப்பிட்டேன், நீ குழம்பு சாப்பிட்டேன் யார சொல்லுவோமா? அவனோட தேவையை பூர்த்தி பண்ணாங்க, இது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது? கியாமத்தினால் வரை வரக்கூடிய மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான மெசேஜ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டால், உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஏதாவது பெண் உங்களை சலனப்படுத்தி விட்டால், நீங்களும் உடனடியாக உங்களுடைய மனைவியிடத்தில் சென்று உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அற்புதமான மெசேஜ் இந்த முழு ஒத்த உலகத்துக்கும் ரசூலுல்லாஹி அற்புதமான மெசேஜ். எந்த பெண்ணை பார்த்து நீங்கள் சரணப்பட்டீர்களோ அவளிடத்தில் இருப்பதுதான் உங்களுடைய மனைவியிடத்திலும் இருக்கிறது, உங்களுடைய மனைவியிடத்திலும் இருக்கிறது. சோல இந்த ஒரு மனோநிலை, இந்த ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு வந்துவிடுமேனால் பெண்கள் மூலமாக அவனுக்கு ஃபித்ரா ஏற்படாது, பெண்கள் மூலமாக அவனுக்கு குழப்பம் ஏற்படாது. எத்தனையோ பெரிய பெரிய, அதாவது நம்ம சொல்லுவோம், எத்தனையோ தலைவர்கள் அல்ல எத்தனையோ பெரிய பெரிய ஆள்கள்லாம், பெரிய தக்வாதாரிகள்லாம் பெண்கள் விஷயத்துல கவுந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா இந்து கலாச்சாரத்தை பாத்தீங்கன்னா சாமிகளே கவுந்துருக்குது பொம்பளை விஷயத்துல, சாமிகளே பொம்பளை விஷயத்துல கவுந்திருக்குது. ஒரு கதை சொல்லுவாங்க, அதாவது ஐயப்பன் பிறந்த கதை எப்படி அப்படின்னு சொன்னா, இவரு விஷ்ணு வந்து பொம்பளை வேஷம் மோகினி வேஷம் எடுத்துட்டு வந்து அவரு சிவனோட வந்தாராம். அந்த சிவன் இந்த மோகினி அழகுல மயங்கி ரெண்டு பேரும் வீடு கூடதான் ஐயப்பன் பிறந்தாலும் அந்த கதை சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கடா, சாமியே கவரும் பொழுது நாமெல்லாம் எந்த மூளைக்குப்பா, சாமியே பொம்பளை பார்த்தா கவுந்துருது, நாம எந்த மூளைக்கு? அப்ப தாராளம் விபச்சாரம் செய்ய. அப்ப அந்த மதங்கள் விபச்சாரத்தை ஊக்குவிக்கின்றன, உற்சாகப்படுத்துது, என்கரேஜ் பண்ணுது. ஆனா அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மட்டும்தான் லா தக்ரபு ஸினா, மூமின்களே ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜினாவுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய, விபச்சாரத்திற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய, கண்ணால் கூட அந்நிய பெண்களை பார்க்காதீர்கள், கண்ணால கூட அந்நிய பெண்ணை பார்க்காதீங்க. நாவால கூட அவங்கள்ட்ட அசிங்க அதாவது இச்சை ஏற்படும் விஷயம் பேசிடாதீங்க அந்நிய பெண்கள்ட்ட, அவர்கள் இருக்கும் இடம் நோக்கி செல்லாதீர்கள். ஏன்? கண்ணால் பார்ப்பது ரசூலா சொல்றாங்க, கண்ணால் பார்ப்பது கண்ணால் செய்யும் விபச்சாரம், காலால் நடப்பது காலால் செய்யும் விபச்சாரம், கையால் தீண்டுவது கையால் செய்யும் விபச்சாரம். இது எல்லாம் எப்ப விபச்சாரமா ஆகும் அப்படின்னு சொன்னா ரசூலா சொல்றாங்க, இதெல்லாம் விபச்சாரத்துக்கு பீடிகைகள். இது எப்ப விபச்சாரம் ஆகும் சொன்னா, கடைசியில உங்களுடைய மர்மஸ்தானம் அந்த விபச்சாரத்தை ஒன்று உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும். நீங்க கண்ணால பார்த்தது, நாவால பேசியது, கையால தீண்டியது, அவள் இருக்கும் இடத்தில் காலால் சென்றது, இது எல்லாம் எப்ப கன்ஃபார்ம் ஆகும் சொன்னா, மர்மஸ்தானம் கன்ஃபார்ம் ஆக நிற்கும். மர்மஸ்தானத்தால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே விபச்சாரம். கண்ணால் பார்த்தது விபச்சாரம், காலால் கேட்டது விபச்சாரம், கையால் தீண்டது விபச்சாரம், எல்லாமே விபச்சாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, அதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நான் எனக்கு பிறகு ஒரு ஆண் பிள்ளைக்கு அதிகமாக தீங்கு தரக்கூடிய தீவினை நான் விபச்சாரத்தின் பெண்களைத்தான் விட்டு சென்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு சகோதரர்களே, நீங்க பாவம் எந்த அளவுக்கு லேசாகி போச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்தில் பாவம் எந்த அளவுக்கு எளிதாகி போச்சுன்னு சொன்னா, ஒரு காலத்தில் இந்த அசிங்கமான ஒரு ஆணும் பெண்ணும் வீடு கூடக்கூடிய ஆபாசமான காட்சிகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரிய முஸ்தீபு செய்யணும், பெரிய ஏற்பாடு செய்யணும். நீங்கள் அந்த வீடியோ லெண்டிங் லைப்ரரியும் லைப்ரரி தேடி போகணும், அவன்தில் மெம்பராக இருக்கணும், அவன்கிட்ட போய் சாமி படம் இருக்குதா, அதுக்கு பேர் சாமி படம் அந்த காலத்தில், இல்லை பக்தி படம், சாமி படம் இருக்குதா பக்தி படம் இருக்குதா அப்படின்னு கேட்கணும். அவன் என்ன பண்ணுவான், சாமி படத்தை எடுத்து கொடுப்பான். அந்த சாமி படத்தை எடுத்துட்டு வந்து வீட்டுல யாரும் ஆள் இருக்க கூடாது, எப்ப வீட்டுல சொந்தக்காரெல்லாம் ஊருக்கு போவாங்கன்னு பாக்கணும், வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் வெளியூருக்கு போவாங்கன்னு பாக்கணும், ஃப்ரெண்ட்ஸ பூரா கூப்பிடணும், இதெல்லாம் ஒரு காலத்துல நடக்கும், கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி எல்லாம் சேர்ந்து பெரிய முஸ்தீபு பண்ணி ஏற்பாடு பண்ணி பெரிய அதுக்காண்டி இதெல்லாம் பண்ணி அந்த அப்ப பார்த்தாதான் அந்த ஹராம பார்க்க முடியும். அதுக்கு இவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இவ்வளவு ஏற்பாடு செய்யணும். ஆனா சகோதரர்களே, இப்ப இன்னைக்கு பாவம் எப்படி மிகச்சு போச்சு, போன்ல உட்காந்துட்டு விரலால ரெண்டு தட்டு தட்டினா போதும், உட்கார்ந்த இடத்துல இருந்தே அசிங்கத்தை பார்க்கலாம், உட்கார்ந்த இடத்துல இருந்தே அசிங்கத்தை பார்க்கலாம், பள்ளிவாசல் உட்கார்ந்து அசிங்கத்தை பார்க்கலாம். அதுக்கு இடங்காலம் தேவையில்லை, நேரங்காலம் தேவையில்லை, நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாத்திரத்தில் அசிங்கத்தை பார்க்கலாம், ஆபாசத்தை பார்க்கலாம். எந்த அளவுக்கு லேசாகி போச்சு பாருங்க பாவம். அதே மாதிரி ஒரு காலத்தில் நீங்க விபச்சாரம் செய்யணும்னு சொன்னா, அதுக்கு ஆளை தேடி போகணும், எங்க இருக்கான்னு பார்க்கணும், ரேட் பிக்ஸ் பண்ணணும், என்னென்னமோ பண்ணணும், பெரிய பெரிய முஸ்தீபுகள், பெரிய பெரிய ஏற்பாடுகள். இப்ப அப்படி இல்லை, போன்ல ரெண்டு தடு தட்டினீங்கன்னா, ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அஞ்சாவது நிமிஷத்துல விபச்சாரம் முன்னாடி நிப்பா இருக்குதா இல்லையா, அன்னைக்கு எவ்வளவு எளிதாகி போச்சு பாவம். அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட காலகட்டத்திலே, இப்படி பாவங்கள் மிக மிக எளிதாகி போய்விட்ட இந்த காலகட்டத்திலே, குறிப்பா இளைய சமுதாயத்தை சீரழிப்பதற்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் மிகைத்து விட்ட இந்த காலகட்டத்திலே, ஒரு இளைஞன் அவன் அல்லாஹ்வுக்கு பயந்து இத்தகைய ஹராமான காரியங்களை செய்யாமல் இருக்கிறான் என்றால், அவன் தான் முதல் அவுலியா, அல்லாஹ்வுடைய முதல் நிறை நேசர் அவன் தான். கபர்ல உட்கார்ந்திருக்கிற அவுலியாக்கள் அல்ல. இன்றைய காலகட்டத்திலே இவ்வளவு ஃபித்னாக்கள், இவ்வளவு ஃபசாதுகள் கூடிவிட்ட இந்த காலகட்டத்திலே, நினைச்ச பாவத்தை நினைச்ச நேரத்தில் செய்யலாம் என்று இருக்கக்கூடிய காலகட்டத்திலே, ஒரு இளைஞன் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் என்ன பார்த்துட்டு எண்ணத்தோட, அத்தகைய எந்த விதமான பாவங்களிலோ தவறுகளிலோ ஈடுபட்டு விடாமல் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்கிறானே, அத்தகைய இளைஞன் தான் அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய அவுலியா, அல்லாஹ்வுடைய இறை நேசன் என்ற அந்தஸ்துக்குரியவன். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்ட அந்தஸ்து லேசில் கிடைக்காது, அப்படிப்பட்ட அந்தஸ்து லேசில் கிடைக்காது. அந்த அந்தஸ்தை ஒருவன் பெற்றுவிட்டான் என்றால், அந்த நிலையை ஒருவன் அடைந்து விட்டான் என்றால், அந்த உயர்தரமான எண்ணத்தை ஒருவன் அடைந்து விட்டான் என்றால், அருமை சகோதரர்களே, அவனுக்கு ரப்பல் ஆலமீன் எப்படி கண்ணியப்படுத்துறான். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபஅத்துன் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. ஏழு விதமான மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷின் கீழ் நிழல் கொடுக்கின்றான், தன்னுடைய அர்ஷின் கீழ் நிழல் கொடுக்கின்றான். எந்த நாளில்? யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அவனுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த கியாமத் நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷின் கீழ் ஏழு விதமான மக்களுக்கு நிழல் கொடுக்கின்றான். அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? ரஜுலுன் தாதுஹு இம்ராதுன் ஹஸ்னா, தாதுன் ரஜுலுன் தாதுஹு இம்ராதுன் ஹஸ்னா ஃபகால் இன்னி அஹாஃபுல்லாஹ். ஒரு அழகான பெண், நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண், கால்கள் அல்ல, விபச்சாரி அல்ல, காசுக்காக வரவல்ல, நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண், அழகான பெண், அவள் தன்னோடு உறவு கொள்வதற்காக இவனை அழைக்கின்றாள். அழகா சொல்றாங்க, ரஜுலுன் தாத்த ஹசனா, அழகான பெண், தாத்த அகலின், நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண். தப்பு தண்ட வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது, யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெண் இவனை அழைத்தோம். கால இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ் பயப்படுறேன்னு சொல்றான். நான் அல்லாஹ் பயப்படுறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது, நான் நிச்சயமா வரமாட்டேன் என்று சொல்வானேனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை தன்னுடைய அரிஷின் கீழ் நிழல் கொடுத்து கண்ணியப்படுத்துறான். தன்னுடைய அரிஷின் கீழ் அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். ரசூலா சொல்றாங்க, அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலை, இப்படிப்பட்ட நிலை அல்லாஹ்விடத்திலே மிக உன்னதமான உயர்வான நிலை. குறிப்பா இன்னைக்கு இளைஞர்கள், இளைய சமுதாயத்தினர்கள் இவர்களை சீரழிப்பதற்காக, இவருடைய தக்வாவை கெடுப்பதற்காக, இவருடைய இறையச்சத்தை நாசமாக்குவதற்காக எல்லா விதமான நாசகார சக்திகள், யூத நசரானிகளுடைய எல்லா விதமான சக்திகள் நம்மளுக்கு ஆட்கொண்டிருக்குது. இந்த நேரத்திலே தக்வாவோட இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருப்பதுதான் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து. பாவம் செஞ்சிட்டோம், தெரியாம செஞ்சிட்டோம், இப்ப தௌபா செய்ய வந்திருக்கோம். தெரியாமலாம் யாரும் செய்யறது இல்லைங்க, தெரியாமலாம் யாரும் செய்யறது இல்ல, நல்லா தெரியும் பாவண்டு தப்புன்னு தெரியும். ஏன்னா நேத்தம் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரா தெரியாம செய்யறதுக்கு, நேத்தம் தாய் வயிற்றுல பிறந்திருக்காரா ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுக்கு, தெரியாம செஞ்சிட்டோம் பேச்சே கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு ஷைத்தானுடைய சூழ்நிலையில, ஷைத்தானுடைய உந்துதலுக்கு ஆளாகி, நஃப்ஸுடைய உந்துதலுக்கு ஆளாகி, ஷைத்தானுடைய உணர்ச்சிகளுக்கு ஆளாகி தப்பு செஞ்சிட்டோம். தௌபா செஞ்சால் ரப்புல்லாஹ் மன்னிக்கின்றான், அழுதது கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கின்றான். தௌபா செஞ்சு அல்லாஹ் இடத்துல அழுது பிரலாபிக்கும் போது ரப்புல்லாஹ் மன்னிக்கின்றான். ஆனால் அதை விட உயர்ந்த அந்தஸ்து தவறே செய்யாமல் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் அல்லாஹ்ட்ட உயர்ந்தவன். தௌபா செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அதை விட உயர்ந்தவர் யார் என்றால், தப்பே செய்யாமல் பாவமே செய்யாமல் அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்து பெறுகிறாரே, அவர் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில உயர்ந்தவன். அதான் அல்லாஹ் சொல்றான், இந்த பின்வரும் விஷயங்களுடைய இச்சைகள் உங்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டு விட்டது. அதில் முதல்ல அல்லாஹ் சொல்றது பெண்களை பத்தி தான், பெண்ணுடைய இச்சை. ஏன்னா இதெல்லாம் முதல் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒல் பனீன், குழந்தைகள். ஆனால் இன்னைக்கு காலத்தில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, இந்த குழந்தைகள் மீதுள்ள மோகம், குழந்தைகள் மீதுள்ள ஆர்வம் அப்படியே தலைகளை மாறி போச்சு. அரபு காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அளவுக்கு அதிகமான பெண்களை கல்யாணம் பண்ணுவாங்க. எதுக்கு தெரியுமா, குழந்தைகள் நிறைய பெற்றுக்கணும், குழந்தைகள் நிறைய பெற்றுக்கணும், நிறைய பெருமையா இருக்கணும். இவருக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா 40 பேர் வந்திருப்பான், 40 இவர் பிள்ளையா இருக்கும். இன்னைக்கு நம்ம யாருக்காவது பிரச்சனை போன் பண்ணி கூட மாப்பிள்ளைய வாப்பா மச்சான் வா அப்படின்னு கேட்க வேண்டியது. ஆனா அரபுகள் எப்படி சொன்னா, அவனுக்கு ஒரு பிரச்சனைனா 40 பேர் வந்திருப்பான், 40 யாரு, மாமா மச்சான் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, எல்லா பிள்ளைகளா இருப்பான். அப்ப அதிகமான பிள்ளைகள் யாருக்கு இருந்துச்சோ அவன் தான் பெரிய ஃபஹர், பெரிய கௌரவமான கருதப்பட்டான். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுங்க, பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது என்றாலே கசப்பாக இருக்குது. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு கசப்பு, பெண்களுக்கு கசப்பு, சேச்சே குழந்தைலாம் பெற்றுக்க வேணாங்க. கல்யாணம் பண்ணியே, கல்யாணம் முடிஞ்ச பிறகு 3 வருஷத்துக்கு நம்ம குழந்தையே வேண்டாம், 4 வருஷத்துக்கு குழந்தையே வேணாம். ஏ ஒரு காலம் இருந்துச்சு, 2 பெற்றால் இன்பமயம், 1 பெற்றால் ஒளிமயம். இப்ப என்ன, நாமே குழந்தை, நமக்கேன் குழந்தை, நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, நமக்கு இன்னொரு குழந்தை வேணுமா? சகோதரர்களே, திருமணத்தின் அடிப்படை நோக்கமே, திருமணத்தின் அடிப்படை நோக்கமே அல்லாஹ்வுடைய அடியார்களை பரவ செய்வதுதான், அல்லாஹ் நல்லடியார்களை உருவாக்குவதுதான். இப்படி நாமே குழந்தை, நமக்கே குழந்தைன்னு சொன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடுமே, மனித குலமே அழிஞ்சு போயிடுமே. அதுதான் அல்லாஹ் சொல்றான், குழந்தைகள் மீதும் உங்களுக்கு அன்பு மோகம் இருக்கணும், ஆசை இருக்கணும், நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும், அவங்க மூலமா நமக்கு மகிழ்ச்சி அடையணும், அவங்க நமக்கு நல்லடியார்களா உருவாகணும், அந்த பிள்ளைகள் சமுதாயத்தில் நிறைய சேவை செய்யணும், நமக்கான துவா செய்யணும் என்ற எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர, பெருமைக்காக வேண்டியோ, பகட்டுக்காக வேண்டியோ, ஆடம்பரத்துக்காண்டியோ, அனாச்சாரத்துக்காண்டியோ குழந்தைகள் மோகம் இருக்கக்கூடாது. குழந்தைகள் மோகம் ஒரு மனிதனுக்கு இயல்பா இருக்கலாம், எப்படி இருக்கலாம், அவனுக்கு அனுமதிக்கப்பட்ட விதம் என்ன, அந்த குழந்தை மோகத்தை அவன் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் சிறந்த முஜாஹிதிலாக உருவாக வேண்டும், சிறந்த உலமாக்களாக உருவாக வேண்டும், சிறந்த சமுதாயத்திலே சேவை செய்பவர்களாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒருவர் குழந்தைகளை அதிகமாக பெற்றுக் கொள்வார் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குழந்தைகள் மூலமாக இவருடைய வாழ்க்கையில வளத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொன்று விடாதீர்கள், வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொன்று விடுவார்கள். நஹனு நர்சுக்குகும் வஇய்யாகும், நஹனு நர்சுக்குகும் வஇய்யாகும், நாம் தான் அந்த குழந்தைகளுக்கு ரிஸ்க் தர்றோம், உனக்கு ரிஸ்க் தர்றோம், குழந்தைக்கு ரிஸ்க் தர்றோம், உனக்கு ரிஸ்க் தர்றோம். ஆனா இன்னைக்கு குழந்தை எப்படி ஆகி போச்சுங்க, வேண்டாங்க, ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்குது, அதுக்கே நம்ம வருமானம் பத்தல, இன்னொரு குழந்தை பெற்றுக்கணுமா? அப்ப நாம என்ன நினைக்கிறோம், நம்முடைய குழந்தைக்கு, நாம் பெறக்கூடிய குழந்தைக்கு சோறு போடுறது நம்முடைய வருமானம் தான் என்று நினைக்கிறோம். நமக்கும் சேர்த்து சோறு போடுபவன் ரப்புல் ஆலமீன் நினைக்கிறது இல்ல. அந்த குழந்தைக்கு நமக்கு சேர்த்து சோறு போடுறவன் ரப்புல் ஆலமீன், அந்த நம்பிக்கை இல்ல. குழந்தைக்கு நாம தான் சோறு போட நினைச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியாது, குழந்தைகள் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி குழந்தையை பெறுவதை தள்ளி போடுவதோ, குழந்தையை பெறுவதை தடை ஏற்படுத்துவதோ, அல்லது உருவான குழந்தையை கலைத்து கொலை செய்வதோ, சகோதரர்களே இது எல்லாமே பெரும்பாவம், எல்லாமே பெரும்பாவம். இன்னைக்கு கரு உருவான உடனே என்ன பண்றேன், ஈஸியா போய் டாக்டர்கிட்ட போய் கரு உருவாயிடுச்சு, என்னால மெயின்டைன் பண்ண முடியாது, எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மி, வருமானம் எனக்கு ரொம்ப கம்மி, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவளால குழந்தை பெற்றுக்க முடியாது, இதுக்கு முதல் குழந்தை கை குழந்தையா இருக்குது, அதால வந்து அடுத்த குழந்தைய மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி அற்பமான காரணங்களை சொல்லி உருவான கருவை கலைப்பது என்பது மிகப்பெரும் பாவம். அல்லாஹ் சொல்றான் மறுமையில, பெண் கரு உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை, கருவிலே அழிக்கப்பட்ட பெண் சிசு, அது மறுமையில கேட்கும் எப்படி, அட பாவிகளா, நான் என்ன பாவம் செய்ததற்காக என்னை கருவிலே அழித்தீர்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உயிரோடு கருக்கள் கலைக்கப்படுகின்றனவே அல்லாஹ்வுடைய படைப்பு, அந்த படைப்புகள் மறுமையில கேட்கும், அந்த பாவியுடைய தாடியை பிடிச்சு கேட்கும், சட்டையை பிடிச்சு கேட்கும், ஐயி தம்மில் குத்தில, நான் என்னடா பாவம் பண்ண, பாவி என்ன உயிரோடு கலச்சியே, என்ன உயிரோடு கொன்னியே, கருவிலே என்ன சாகடிச்சியே, நான் என்ன பாவம் பண்ண என்று இவர்களை கேட்கும். அல்லாஹ் சொல்றான் அருமை சகோதரர்களே, அந்த அளவுக்கு இது ஐயாமுல் ஜாஹிலியாவிலே அறியாமை காலத்திலே செஞ்ச மடையர்கள் காட்டருவிகள் இந்த பாவத்தை செஞ்சான்னு கேள்விப்பட்டிருக்கோம். பிறந்த குழந்தைய நான் உயிரோடு கொண்டா, உயிரோடு இது மண்ணை போட்டு புதைச்சான், உயிரோடு அடக்கம் பண்ணா, யாரு, காட்டருவிகள். ஆனா இன்னைக்கு நாங்கள் டெக்னிக்கல்ல வளர்ந்துட்டோம், அறிவியல்ல முன்னேறிட்டோம், நாங்க எங்களுடைய அறிவுல எங்கேயோ போயிட்டோம், டெக்னிக்கல்ல எங்கேயோ போயிட்டோம் என்று மாறுதட்டக்கூடிய இந்த நாட்டருவிகள், அந்த காட்டருவியை உயிரோடு கொண்டான், இந்த நாட்டருவிகள் அது உயிர் வர்றதுக்கு முன்னாடியே கொண்டுறான், அவன் பிறந்த பிறகு கொண்டான், பிறந்த பிறகு உயிரோடு புதைச்சான், ஆனா இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவிலே கலைச்சிடறான். சமீபத்தில் சகோதரர்களே பத்திரிகையில் வந்து செய்தி பார்த்துருப்பீங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷம் முன்னாடி வந்து நினைக்கிறேன், பெங்களூர்ல ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர், அவனுக்கு கீழே ஒரு 50-100 பேர் வேலை செய்யறாங்க, அவன் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை பிறந்ததுலேருந்தே தன்னுடைய மனைவி திட்டிகிட்டே இருக்கான், இவன் மூதை உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை போய் தொலைச்சிருக்கே, ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றாருண்ணா அப்படி திட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் மனைவி வீட்டில் இல்லாத நேரத்தில், அவளும் வேலைக்கு போறா இவனும் வேலைக்கு போறா, ரெண்டு ஷிஃப்ட் மாறி மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மனைவி வீட்டில் இல்லாத நேரத்தில் அந்த பச்சிளம் குழந்தையை, பெண் குழந்தையை சிகரெட்டாலேயே சூடு வச்சு சாவடிச்சிடறான். இல்லை பெரிய கொடுமை என்ன தெரியுமா, அந்த மூதேவி ஒரு துலுக்கனுடைய பேரை கொண்டவன், ஒரு முஸ்லீமுடைய பேரை கொண்ட மூதேவி, அவன் பேர் ஒரு முஸ்லீமுடைய பேர், முஸ்லீம் சொல்ல முடியாது, அவனை முஸ்லீமுடைய பேரை வச்சிருக்கிறான் அவன். அப்ப இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி காட்டருவிகள் செஞ்ச பாவத்தை இன்னைக்கு நாங்க பெரிய சாப்ட்வேர் டெக்னாலஜியில வளர்ந்துட்டோம், நாங்க பெரிய குரூப் லீடரா இருக்கிறோம், நாங்க 50 பேர் 60 பேருக்கு தலைவரா இருக்கிறோம், நாங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறோம், என்ன பிரயோஜன சகோதரர்களே? இவன் படித்த படிப்போ, இவன் கற்ற கல்வியோ இவனை ஒரு மகானா ஆக்க வேண்டாம், ஒரு மனிதனாக கூட ஆக்கவில்லையே, ஒரு மனிதன் கூட செய்ய தெரியாத காரியமாச்சே. இது நமக்கு நம்ம நாட்டில் இந்திய கலாச்சாரம், இந்திய மக்களுக்கு மத்தியில் ஓரளவு இந்த குழந்தைகளுடைய அன்பு பாசம் இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்தோம்னா, எந்த கேடுகட்ட யூத நஸ்ரானிகள் மேற்கத்திய கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் திணித்து வருகிறார்களோ, அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, பெரும்பாலும் பசங்களுக்கு என்னன்னு என்ன ப்ராப்ளம் சொன்னா, நாங்கள் ஃபாதர்ஸ் டே எப்படி கொண்டாடுறது, அந்த ஃபாதரே தெரியல அவனுக்கு, மதர்ஸ் டே கொண்டாடிட்டு போயிடணும், ஃபாதர்ஸ் டே எப்படி கொண்டாடுறது, எந்த ஃபாதரை போய் கொண்டாடுறது நான். இன்னைக்கு அந்த அளவுக்கு குடும்ப சூழ்நிலை என்பது சீரழிக்கப்பட்டது மட்டுமல்ல, அங்க தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் உறவு அன்பு பாசங்கிறது முழுக்க முழுக்க அத்து போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட மேற்கத்தி கலாச்சாரத்தை தான் என்னவோ அது உன்னதமான கலாச்சாரம் மாதிரியோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டுத்தரக்கூடிய அற்புதமான இஸ்லாமிய கலாச்சாரத்தை இதே ஒரு மோசமான கலாச்சாரம் மாதிரியோ இன்னைக்கு இந்த மேற்கத்திய மீடியாக்களும் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்களும் உலகத்தில் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், குழந்தைகள் மீது உள்ள பாசம் என்பது உங்களுக்கு இயற்கையாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணத்தில் இருக்க வேண்டும். அதனால் நிறைய குழந்தைகளை பெற்றுக்குங்க. எப்படி பெற்றுக்குங்க? யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைகளில் ஒருத்தரை முஜாஹிதாக்குவேன், ஒருத்தர் ஆலிமாக்குவேன், ஒருத்தர் பெரிய சயின்டிஸ்ட் ஆக்குவேன், ஒருத்தர் படித்த படிப்பாளி ஆக்குவேன். இவர்கள் எல்லாருமே சேர்ந்து தங்கள் தங்கள் திறமையை வைத்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக சேவை செய்வார்கள். இந்த எண்ணத்திலே ஒருத்தர் அதிகப்படியான குழந்தைகளை பெற்றுக் கொள்வார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எண்ணத்துக்காகவே அவருடைய வாழ்க்கையை வளத்தையும் நலத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவார். அதான் அல்லாஹ் சொல்றான், மூணாவது சொல்றான் பாருங்க, வல் கனாதீரில் முகந்தரத்தி மின தஹவி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளியினுடைய குவியல்கள் மீது கொண்ட மனிதனுடைய மோகம். தங்கம் வெள்ளியை விரும்பாத மனுஷன் உலகத்தில் யாரும் உண்டா? என்னங்க தங்கம் வெள்ளியை விரும்பாத மனுஷன் உலகத்தில் யாராவது உண்டா? இப்ப நீங்க யாராவது விரும்பாத கை தூக்குங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் தூக்குவீங்க, இருக்குமா? வாங்க அப்படியாரும் காட்டுறதுக்காண்டி உள்ளத்துக்குள்ள ஒன்னும் இல்லை. இப்ப வாசல்ல ஒருத்தர் நின்று பக்காப்பள்ளி வாசல் எல்லாம் நீங்க மாஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் நன்மையை பெறுறதுக்கான எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க, இப்ப செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப மக்காப்பள்ளி வாசல் ஒருத்தர் நின்று நான் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கோல்டு காயின் கொடுக்குறேன் அப்படின்னாருன்னா லைலத்துல் கத்ரா ஈழத்துக்கு எதிராவது என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? முதல்ல நான் ஓடிப்போவேன், முதல்ல நான் ஓடிப்போவேன். எனக்கு ஆசை இல்லையா, தங்கத்திரி ஆசை இல்லையா, நீங்களும் வாங்கிட்டு போவீங்க, நாம உட்காந்து இருமா பள்ளிவாசல்ல. அப்ப என்ன ஆகும்? இதுதான் மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் தங்கத்தின் மீது மோகமோ செல்வத்தின் மீது மோகமோ இல்லாத மனுஷன் அல்லாஹ் உலகத்துல படைக்கல. எல்லாருக்கும் அந்த மோகத்தையும் ஆசையும் கொடுத்தா படைச்சிருக்கான். ஆனால் அந்த தங்கம் வெள்ளியின் மீது இந்த மோகம் அளவுக்கு அதிகமாகி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு நம்மளை பிரடை செய்து அல்லாஹ்வுடைய ஹராமை செய்யக்கூடிய அளவு நம்ம துணிவிடக்கூடாது. தங்கத்தை தேர்றதுக்கு வெள்ளியை தேர்றதுக்கு பணத்தை தேர் தங்க வெள்ளினா அந்த காலத்து தங்க வெள்ளி, இப்ப பணம், பணத்தை தேர்றதுக்காண்டி அல்லாஹ் ஹராமாக்குறாலும் பரவாயில்லை அந்த வழியை செய்வோம் நாங்க, எனக்கு தேவை பணம். அல்லாஹ் தடை செஞ்சாலும் பரவாயில்ல நான் அந்த பாதையில போவேன், எனக்கு தேவை பணம் என்று செல்வதுதான் மிகப்பெரிய பாவம். இல்லைன்னு சொன்னா இயல்பா ஒரு மனிதனுக்கு பணத்தின் மீது ஆசை இருப்பதோ பணத்தின் மீது தேவை இருப்பதோ பெரிய விஷயம் கிடையாது, இயல்பது. ஆனால் பணம் தான் முக்கியம், எல்லாமே பணம் தான், பணம் பணம் அலையிற பாருங்க. இதைத்தான் ரப்பல் ஆலமீன் வன்மையாக கண்டிக்கின்றான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யக்கூலு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன், மாலி மாலி, என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் அலையிறான், எனக்கு இன்னும் பணம் வேணும், இன்னும் பணம் வேணும் அலையிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யம்லௌ ஃபாஹு, லா யம்லௌ ஃபாஹு இல்லா துராப், அவனை அவனுடைய இந்த பண ஆசையை கபருடைய மண்ணு தான் நிரப்பி வைக்கும், அவனுடைய வாயை மண்ணு தான் நிரப்பி வைக்கும். அப்போ எந்த மனிதன் இன்னும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அலைகிறானோ அவனுக்கு அந்த இறுதி முடிவு எப்ப ஏற்படும், அந்த ஆசை எப்ப முடியும், அவனை கபர்ல வச்சு அவன் வாயில மண்ணலி போடும்போதுதான் அவன் ஆசை தீரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அருமை சகோதரர்களே, இந்த மாதிரி நிலைமைக்கு ஒரு மூமின் ஆளாக கூடாது. தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் போது அல்ஹம்துலில்லாஹ், தேவையான அளவு கொடுத்துருக்கிறான், நம்ம மனைவி மக்களை சமாளிக்கிற அளவு கொடுத்துருக்கிறான், அலந்துல போதும். மற்றத அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செலவழிப்போம். ஆனா அதை விட்டுவிட்டு உள்ளத்துல கஞ்சத்தனம் ஏற்பட்டு பணத்தின் மீது வெறி ஏற்பட்டு பணம் பணம் பணம் பணம் அந்த வெறியே நம்ம கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தி அந்த கஞ்சத்தனம் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்வதை விட்டும் ஜகாத்து கொடுப்பதை விட்டும் தர்மம் செய்வதை விட்டும் நம்மை தடுக்கும். ஏனால் இந்த பணமே கியாமத்தினால அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய நெருப்பு மாலையாக நிரகத்தில் அணிவிக்கப்படும். இந்த பணத்தின் மீது வெறி கொண்டு அழிந்தோம் அந்த பணம். ஆகவே ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்கக்கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், முசவ்வமா, அடையாளமிடப்பட்ட குதிரைகள். நல்ல கவனிங்க சகோதரர்களே, அந்த காலத்தில் அடையாளமிடப்பட்ட குதிரைகள். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, பிராண்டட் கார்ஸ், பிராண்டட் கார். அடையாளம் இடப்பட்ட குதிரைகள் அந்த காலத்தில் போக்குவரத்துக்கு பயன்படுச்சு, இப்ப என்ன பிராண்டட் கார். இப்ப இவர் வந்து ஒரு ஜாகுவார் கார் வாங்கணும், எத்தனை லட்சம் ரூபாய் ஜாகுவார் காரு, ஒரு கோடி, ரெண்டு கோடி ரூபாயா, ரெண்டு கோடி ரூபாய் கார் வாங்கணும். எப்படி, வட்டிக்கு கடன் வாங்கி ரெண்டு கோடி ரூபாய் மொத்தமா கூட கேஷ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, கம்பெனி கடை கம்பெனிக்காரன் கார் கம்பெனிக்காரன் ஒரு போன் போட்டு கொடுத்துருவான், உடனே வந்து நிற்பான் உங்களுக்கு என்போர்ஸ்மெண்ட்ல இருந்து, இன்கம் டாக்ஸ் உடனே வந்து நிற்பான். அதனால இன்னைக்கு ஒரு கார் வாங்கினாலே நீங்க எப்படித்தான் வாங்கி ஆகணும், எப்படித்தான் வாங்கி ஆகணும், லோனுக்கு தான் வாங்கி ஆகணும், ஃபைனான்ஸ் தான் வாங்கி ஆகணும். ஃபினான்ஸில் வாங்குறீங்க, வட்டிக்கு போட்டு கார் வாங்கியாச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய செல்வந்தர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம், அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துட்டாங்கிறதுக்காக வேண்டி இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். ஒரு காரை வாங்குறோம், 2 கோடி ரூபா கொடுத்தோம், 3 கோடி ரூபா கொடுத்தோம், ஒரு ஜாகுவார் கார் வாங்குறோம், அது எப்படி வட்டியின் பேரில் வாங்குறோம்? வாங்குறதே ஹராமே. அப்புறம் அந்த காரில் பறக்கத்து இருக்காது. வாங்கியாச்சு, ஒரு 6 மாதம் ஓட்டினார், 1 வருஷம் ஓட்டினார், இல்லை 2 வருஷம் ஓட்டினார், சலிச்சு போயிடும். ஹசரத் நியூ பிராண்ட் கார் வந்திருக்குது. அவன் ஜாகுவார் கம்பெனிக்காரன் உங்களுக்கே என்ன பண்ணுவான், மார்க்கெட்டிங் பண்ணுவான், நியூ பிராண்ட் வந்திருக்குது, இதுனா ஓல்டு பிராண்டு, நியூ பிராண்ட் வாங்குங்க. அல்லது ஆடி கார், ஜாகுவார் கோச்சுக்குறாங்க, அந்த ஆடி கார், எல்லா காரையும் சொல்லுவான், எல்லா பலையும் ஆடி கம்பெனிக்காரன், அவனே உங்களுக்கு சொல்லுவான். வேற என்ன இருக்குது, ஃபெராரியா, பிஎம்டபிள்யூ, இஎம்டி, என்னென்ன ஃபித்னாக்கள், எத்தனை நசாரா கம்பெனிகள், யூதருடைய கம்பெனிகள், அத்தனை பேரும் உங்களை மார்க்கெட்டிங் பண்ணுவான். இவர் என்னவாரு, மார்க்கெட்டிங்கு மயங்கி போய் 2 கோடி ரூபாய்க்கு ஹராமான வட்டிக்கு வாங்கின காசை, அந்த காரை, அந்த வட்டி அடைச்சாரா இல்லையா, பணத்தை அடைச்சாரா இல்லையா, அடுத்த பிரச்சனை, 1 கோடி ரூபாய்க்கு வித்துருவாரு. 1 கோடி ரூபாய்க்கு வித்துருவாரு. 1 கோடி ரூபா லாஸா போச்சா? 2 கோடிக்கு வாங்கினாரு, 1 கோடி தான் வித்தாரு, 1 கோடி என்னாச்சு, லாஸா போச்சு. அதோடு சேர்த்து கட்டின வட்டியும் வேற, அதோடு சேர்த்து கட்டின வட்டியும் வேற, அதுவும் லாஸு. இது முடிஞ்ச பிறகு இந்த வட்டி, வட்டியும் போச்சு, 1 கோடி ரூபா பணமும் போச்சு, இப்ப என்னண்டா புதுசா ஒரு பிராண்டட் கார் வாங்குவாரு, அந்த கார் 4 கோடி ரூபா, அந்த கார் 4 கோடி ரூபா, அந்த பிராண்டட் கார் வீட்டு வாசல் நிற்கும். சகோதரர்களே, எத்தனையோ தொழில்கள் முஸ்லீம்கள் சீரும் சிறப்புமா நடத்திய தொழில்கள் நாசமா போய் நலிஞ்சு போனது காரணம் அவர்கள் இந்த ஹராமான காரியம் தான். நான் பேர் கூட சொல்லுவோம், எந்த ஊர்ல சொல்லி, மெட்ராஸ்லயே ஒரு ஊரு, அங்க முஸ்லீம்கள் ஹோஹோன்னு வியாபாரம் பண்ணுவாங்க. உலகத்துல எந்த மூலையில ஒரு நியூ பிராண்ட் காரு அறிமுகமானாலும் அடுத்த நாளே அந்த ஏரியாவில் பார்க்கலாம். பெரியமேடு எடுத்துங்க, பெரியமேடு வியாபாரிகள் எடுத்துங்க, பரக்கத்தான தொழில், ஹலாலான தொழில், அல்லாஹ் கொடுத்த லெதர் பிசினஸ். என்னாச்சு, உலகத்துல எங்க ஒரு நியூ பிராண்ட் கார் வாங்கினாலும் சரி, அந்த கார் அடுத்த நாளே பெரியமேட்டில் பார்க்கலாம், வந்து நிற்கும். என்னாகும், வட்டிக்கு வாங்குறது. ரப்பல் ஆலமீன் அந்த தொழிலை பூரா அப்படியே சைனாக்கு திருப்பி விட்டான். பல பேர் நொடிஞ்சு போயிட்டாங்க. பெரிய பேர் லெதர் வண்டிகள் பூரா இப்ப லாட்ஜா ஹோட்டலா மாறி நிக்கிறாங்க. பெரிய பேர் லெதர் வண்டிகள், ஹலாலான வியாபாரம் பண்ணவங்க, அல்லாவோட ரிஸ்க வாங்கினவங்க, அல்லாஹ் சொன்ன முறைக்கு மாற்றமா. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி எத்தனையோ, இதே மூர் மார்க்கெட் எடுத்துங்க, மூர் மார்க்கெட் முஸ்லீம்கள் ஜேஜன் வியாபாரம் பண்ண இடம், ஒரு காலத்தில் இளைஞர்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, மூர் மார்க்கெட்டு முஸ்லீம்கள் தான் 190%, அவ்வளோ பிசினஸ் பண்ணாங்க, அவ்வளோ வியாபாரம் பண்ணாங்க. ஆனால் எந்த மாதிரி பண்ணாங்க, ஃபுல்லாக ஏமாற்று வேலை. கவிஞன் அந்த காலத்தில் கதை எழுது, பாட்டு எழுதுனா, ஊரு கெட்டு போனதற்கு மூர் மார்க்கெட் அடையாளம் சொல்லி, சென்னை நகரம் கெட்டு போனதுக்கு அடையாளத்தை பார்க்கணும்னா நீ மூர் மார்க்கெட்டை பாருங்க. அந்த அளவுக்கு அங்கே ஏமாற்று, ஃப்ராடு, பித்தலாட்டம், அதெல்லாம் என்ன பண்ணா, அந்த மூர் மார்க்கெட்டை ஒரே நேரத்தை தீ வச்சு கொடுத்தனான். இப்படி எத்தனையோ வியாபாரங்கள் மூமியங்கள் செய்யக்கூடிய, எத்தனையோ வியாபாரங்கள், அல்லாஹ் ஹலாலான ரிசுக்கை தருவான், இவன் ஹலாலை கொண்டு போதுமாக்கி கொள்ளாம இன்னும் ஹராம் வேணும், ஹராம் வேணும், ஹராம் வேணும்னு சொல்லி ஹராமான வழியை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் ஒரே கவுத்து கோத்திடுவான். எத்தனையோ வியாபாரம் நலிந்து போனதற்கு, எத்தனையோ பிசினஸ்கள் நலிஞ்சு போனதற்கு, அழிஞ்சு போனதற்கு காரணம் இவனுடைய இந்த ஹராமான மோகம், ஹராமான ஆசை. நீ பாக்குறோம், நீ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி, அல்லாஹ் கொடுத்த ஹலாலான ரிஸ்க் அவங்களுக்கு இருக்குது. துபாயில் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான கோடிகளில் முதலீடு போட்டு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுத்து, ஆயிரக்கணக்கில் கோடிகளை சம்பாதிச்சாங்க. ஆனால் அந்த ஹலால் அவங்களுக்கு போதலை, ஒரு ஹராமான இன்சூரன்ஸ் ஆரம்பிச்சாகணும். தெரியும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹராமன்னு சொல்லி, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹராமன்னு தெரியும். தெரிஞ்சோ இவங்களுக்கு எப்படி சொன்னா, தட்டு நிறைய பிரியாணி இருந்தால் கூட தொட்டுக்கிறதுக்கு நரகல் வேணும், இவங்களுக்கு தொட்டுக்கிறது நஜீஸ் வேணும். இந்த மாதிரி எண்ணம் இருந்தால் சகோதரர்களே, அந்த வியாபாரம் எங்கிருந்து செழிக்கும், அவங்களுக்கு ரிசுக்கில் எப்படி பறக்கத்து இருக்கும், இந்த எண்ணம் தான் ஒரு மூமினுக்கு வந்துவிடக் கூடாதுன்னு சொன்னோம். உனக்கு ஹலாலான வழியை நான் காட்டியிருக்கேன்பா, ஹலாலான விஷயம் உனக்கு தர்றேன், ஹலாலான ரிசுக்கு தர்றேன், நல்ல சம்பாதி இல்லைன்னு சொல்ல, ஏன் ஹராத்தின் பக்கம் போற, ஏன் ஹராமன் ஆசை வருது, இந்த எண்ணத்தை ரப்பல் ஆலமீன் சொல்றான். இப்படி மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டு விட்டது. அலங்கரித்து காட்டினவ யாரு, ஷைத்தான், இப்லீஸ். ஏன் அவனுக்கு தேவை, நீங்க ஹலாலை கொண்டு மட்டும் போதுமாக்கி கொண்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, ஹராமையும் சேர்த்து செஞ்சாதான் உங்களை அவனை கூட்டாளியாக்கி நரகத்துக்கு இழுத்துட்டு போக முடியும். அதான் அல்லாஹ் சொல்றான், ஸுய்யின லின்நாஸ் ஹுப்புஷ் ஷஹவாத் மினன் நிஸா, பெண்களுடைய விஷயத்திலே Ul Banin, Kolandi or Vishetle, Ul Karate, Mukantara Timina Dahabi Wolfilla, Tangam Villin or Kubi or Vishetle, Ungalke, Alangarit the Katapatu Ana Makale, Nalla Purjinge, Wallahu Aindau Hasunul Ma'ab. In any getting in the Silva Tavachi. The Haraman of Yabartavachi, the Haraman of Turilavachi, Allah Kumatraman and the Kari Lavachi, Nimadi Adelam, Santo Shadalakirin, Ille, Allah who endow personal Mahab, Nichema, Allah till done, Arahan, Thangumanamulkiri. Nirandraman Thangumanagiri, Allah doesn't need cut the Bangala owning Katnakaro, Alani Vana Karo, Adi Karo, Ferrari Karo, Jaguar Karo, Haratlavana Karo, Ille, Allah at the Nirandraman, I would Arahan with him like. Allah told Rahul Navianing a Chulungal Navianing a Chulungal. Our Nabi could be Hairim in Zalikum Makale, Ning and anything last up a ringle, Arahana Penveno, Nalla Arahana Kuil and Tanga Kuil Veno, Panaveno, Nalla branded car Veno, in a Kapiri business Veno, in a last up a ringle, our Nabi could be Hairim in Zalikum, the Lathi Veda, or Seranda Visheti Mulkarikatuma, the Lathi Veda, or Nanmiana Visheti Mulkarikatuma. Illadina Tako and the Rabbim, Apri Allavia, Achapakuria, Allaud Takwa Ode, Ire Chatode, Nadu Gulakuri, Makalke, Tangle Rabbidatle, Janna, Alpudamar, Surgangal Kinder. Adan Yabotravi, Adanabuke, Babadi Rila, Mahofiratin, Vajana, Ardu Samavati Valana, Vere the Selangal, Allaud Surgatin Bako, Adan, Nandraman, Tangibidam. Anda ahalnya yang lebih istimewa, ini bahan bumi yang lebih salah mana deh, awal awal surga tiap kali berani silanggal, rambut alam cerita, surga tiap orang ye, ada yang lain lah cerita, surga tiap orang kerana visieng lah Allah itu rahit lah cerita, kadeisya mudikna, wafihi falietna, fasil mutana, fisun, arwam kulba orgel, asih kulba orgel, ungal ke virpa virdal, yudla asih kulungge, yudle, surga tiap asih kulungge, surga tiap hari ini poti pada orang ungal kulle. Surkati Ariman Virpangulange, Unmele Virpangul Tahdiana Ramba, in the Arpaman Arikupu Ulahamale, in the Asiamana Ulahamale, Rabula and Chodra, and the Surkatele, Wabashiri Ladin Amano, Wamil Sali Hati, Annalahum Jannat in Tajiri Min Tahti Lanhar, Kulama Ruziku Minha, Min Samarati Rizkan, Kalu Ruzikna Min Kabul, Kalu Ruzikna Min Kabul, Wa Utubihi Mutashabiha. Nabiye ni kalau subuh ceri sulunggal, bersiri lalain awanu amil salihat, iman kau dan allah malsidar le, awal subuh ceri sulunggal, inna subuh ceri, an nalahum jannat in tajri min tahti lanhar, angge sada nirari odi kondo kudiye, sugaman surga mirikirade, santoshaman surga mirikirade, angde surga tille, kullabar ruziku minga min samarati rizkan, angde surga tille nade, awal gel ur kaniye saapru angge, uray kaniye over muri saapru angge. Over murai sahur berdo, udar nama, mambalat sahur angge, ur kadi kadi pangge, kadi cete, adat kadi kadi kum berde, anda mambalat re suwer kad biar suwer kum, madal pun sahur angge, sahur berde madal berdan eh, ek nama sahur kame, kulla mar rujukku minha min samarat re rujukan, hadilin da awal ke vidhi mana kani berkengal balak kum berdo lah, kalu awal cudar gel rujukna min kabul, na ek nama sahur kide, na ek nama patr kum mambalan eh. Malah perundan eh, malah perundan eh, yang ni sahur kau, yang tu nenek tu sahur dua argil, hana utuh bihi mutasyah biha, ini pon dan sahur tu pernah itu berai, indah rusi beri, kulla mari sih kau, over dari yang orang kena apa, yang orang malang tu berdom, over itu mana unau malang tu berdom, over itu mana sahur tu berdom, awal lek ke, vitya saman suwe unar argil, apade perta surga tu awal lek ke, nabi ni kau suwe cehi sulunggil, walaum fiha azwaj mutahara. Walau umfiha azwaj muttahara, ini yang nengga pembalang ke walau hati le, lipstick potong itu berra, makeup bilada pakai mudiah dah berra. Ada makeup pada main keringe, pep muncir nari powder pinit berra, lipstick potong berra, ini yang nengga padagi, rambulan cora, walau umfiha azwaj muttahara, angge parisutaman pringgal urkade pangge, yerkayan alagi, Parisutaman alagi, hangga orang najis berada, malachalam berada, hail berada, madavdai berada, muk chali berada, werwanata berada. Apade perta parisutaman pinggal orang sita berdiri teri kido. Aonge, apuning erpangga kau jikarpana beri pakalapa? Mala ainun rat, wala udunun samiat, ama khatarala kalbi basar. Nabi selain corangge. Mala ainun rat, yenda kanum par terkade, ஒலா உதுனன் சமியாத் எந்த காதும் கேட்டிருக்காது. ஒமா ஹத்தரலா கல்பி பஷர், யாருடைய உள்ளத்திலும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் சித்தப்படுத்தி வச்சிருக்கான். உண்மையிலேயே உங்களுக்கு ஆசை கொள்வதாக இருந்தால், நீங்கள் அனுபவிக்க ஆசைப்படுவதாக இருந்தால், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நீங்க பிளே பாயாக இருந்தால், எதுல பிளே பாயா இருங்க? சொர்க்கத்துல பிளே பாயா இருங்க, சொர்க்கத்துல பிளே பாயா இருங்க. நீங்க அனுபவிக்க ஆசை இருக்குதா? நிறைய பெண்கள் அனுபவிக்கணும், நிறைய மது அருந்தணும், நிறைய சாராயம் குடிக்கணும், நல்ல சீட்டாடணும், நல்ல என்ஜாய் பண்ணணும், பிளே பாயா சுத்தணும், இது எல்லாத்துக்கும் சொர்க்கத்துல இடம் இருக்குது உங்களுக்கு. ஆனால் அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இங்கே தகுதியை உருவாக்கி கொள்ளுங்கள். சொர்க்கத்திற்கு செல்வதற்கான தகுதியை இங்கே உருவாக்கிங்க. நீங்க சொர்க்கத்துக்கு வந்த பிறகு உங்களோட விருப்பம் போலாம் இருந்துக்கலாம், யாரும் உங்களை எதுவும் கேட்க முடியாது. சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷத்துக்கு இடையில அவனுக்கு சின்னதாக ஒரு வருத்தம் வரும், ஒரு டவுட் வரும். என்ன டவுட்டு? இப்படிதான் உலகத்திலையும் பார்த்தோம், பெரிய பெரிய மாளிகை, பெரிய பெரிய ஆறு, பெரிய பெரிய அழகான பொம்பளைங்க, பெரிய பெரிய ஏசி ரூமு, பங்களா, கார் எல்லாம் பார்த்துருக்கோம். திடீர்னு புசுக்குன்னு எல்லாம் போயிடுச்சு ஒரு நாள். அந்த மாதிரி இதுவும் போயிட்டா, இது ஒரு நாள் போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அச்சம் சொர்க்கவாசி உள்ளத்தில் வரும். நரகவாசி நரகத்துக்கு போயிடுவான். போன பிறகு கதறுவான், கத்துவான், அழுவான், புரளுவான், வேதனை தாங்க முடியாம கதறுவான். அந்த கதறலுக்கு நடுவிலும் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை தெரியுமா? என்னைக்கா ஒரு நாளைக்கு நமக்கு விடிவு காலம் கிடைக்காம போயிட போகுது, என்னைக்கா ஒரு நாளைக்கு நமக்கு விடிவு காலம் கிடைக்காம போயிட போகுது என்ற லேசான நம்பிக்கை இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆட்டை கொண்டு வர சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆட்டை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆட்டை அறுப்பான். அறுத்துட்டு மக்கள்கிட்ட சொல்லுவான், சொர்க்கவாசிகளே நரகவாசிகளே, இப்பொழுது அறுத்தது என்ன தெரியுமா? ஆடல்ல, உலகத்திலே எந்த மரணம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ அந்த மரணத்தை தான் இப்பொழுது அறுத்து மூத்தாக்கிட்டேன். இனிமே உங்களுக்கு என்ன கிடையாதுங்க? மரணம்ங்கிறதே கிடையாது. அப்ப சொர்க்கவாசிகள் கொஞ்ச நெஞ்ச இருந்த அந்த அச்சமும் போயிடும், நரகவாசிகள் கொஞ்ச நெஞ்ச இருந்த நம்பிக்கையும் போயிடும். நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் சொல்லிட்டு அஸ்வாஜ் முத்தஹரா, பரிசுத்தமான பெண்கள், ஒரு இதுவான மினல்லா, எல்லாத்துக்கும் மேல அல்லாவுடைய திருப்பொருத்தம், அல்லாவுடைய திருப்பொருத்தம் எல்லாத்துக்கும் மேல. அங்கே இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொன்னா, ஒரு இதுவான மினல்லாஹி அக்பர், சொர்க்கவாசிகள் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் படுறது அல்லாவுடைய திருப்தி தான். ஏன்னா சொன்னேன், அல்லாஹ் அந்த அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாகக்கூடிய சுஹதாக்களுடைய உயிர்களை சொர்க்கத்தில் ஒரு பச்சை பறவையினுடைய உருவத்தில் போட்டு அல்லாஹ் அவங்கள அப்பப்ப கூட கொஞ்சுவானா, கூப்பிட்டு சொர்க்கவாசிகள் கொஞ்சுவானாங்க, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், வேற என்ன வேணும், வேற என்ன வேணும். அவன் சொல்லி, யாரும் இப்போ எங்களுக்கு வேற என்ன இருக்கு தேவை, எல்லாம் கொடுத்துருங்க, என்ன வேணும், இல்லை ஏதாவது கேளுங்க, ஏதாவது கேளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கொஞ்சல் இருந்து பாருங்க, சொர்க்கவாசிகளோட அந்த கொஞ்சல் தான் அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு இதுவான மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய அந்த கொஞ்சல் சொர்க்கவாசிகளோட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சல் அந்த அழகு, அது சொர்க்கவாசிகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. வல்லாஹு பசீரும் பில் இபாத், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். நல்லா தெரியும் அவனுக்கு பத்தி. கழுதி அறிஞ்சு காலை கெடுத்தான், குதிரை அறிஞ்சு கொம்பு கெடுத்தான். தமிழர் பணவழி சொல்லுவாங்க, யார் யாருக்கு என்னென்ன தேவை, என்னென்ன வேணுங்கிறது அல்லாஹ் அறிஞ்சு கொடுக்கறான். அதனால நாம யாரை பார்த்தோம், இன்னும் அவருக்கு நிறைய காசு இருக்குது நம்ம மட்டும் இல்லையே, பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் அவன் அறிஞ்சு அவனுக்கு கொடுத்துருக்கான். அந்த செல்வம் அவனுக்கு ஹைராவும் இருக்கலாம், ஷர்ராவும் இருக்கலாம். எனக்கு அல்லாஹ் வறுமை கொடுத்துருக்கான், இந்த வறுமை எனக்கு ஹைராவும் இருக்கலாம், ஷர்ராவும் இருக்கலாம். ஆனால் நான் அதை ஹைராக ஆக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பற்றி நன்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். நம்முடைய வண்டவாளம் என்ன, நம்முடைய நம்முடைய முன்பக்கம் என்ன, பின்பக்கம் என்ன, நம்முடைய பேக்ரவுண்ட் என்ன, நம்ம எந்த மாதிரி நினைக்கிறோம், எந்த மாதிரி பேசுறோம், எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் பஸீரும் பில் இபாத். அதனால நம்ம நம்மங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அல்லாஹ் ரப்பல்ல நம்ம கொடுத்துருக்கோம். யாருக்கு என்ன கொடுக்கும் அவனுக்கு தெரியும், அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அதனால மத்தவங்களை பார்த்து நான் பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மத்தவங்களை பார்த்து நான் வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்கின்றான். அந்த நல்லடியார்கள், அந்த நல்லடியார்கள் அல்லதீன யகூலூன், அவர்களுடைய பெரும்பாலான துவா என்ன தெரியுமா? ரப்பனா இன்னனா ஆமன்னா, யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய கட்டளையை, உன்னுடைய கட்டளையை ஏற்று நாங்கள் ஈமான் கொண்டோம். ஃபஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஃபகினா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் நமக்கும் அந்த துவாவில் சேர்த்துக் கொள்வானாக. நமக்கும் ரப்பல் ஆலமீன் உயர்தரமான சொர்க்கத்தை கொடுத்து நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணும், எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக் தந்தல்வானாக. சகோதரர்களே, கேள்வி இல்லை போறோம்.